தலைப்பு அசல். அசலாவேனோ நகலான பின்னே, அசல் இல்லா நகல்களின் உலகம், அவரே அறியார் அவர் அசல். அசல் தேடி அகிலம் அலையுதே, நகல் நான் அசல் நீ, அன்பின் அசல் அன்னையே அகிலத்தின்.